ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതികൃപയാരംഗിണിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിതയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്ര്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാരബ്ധമോക്ഷാശ്രവന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമനഘം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം തത്പാദയുഗ്മസരസീരുഹഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മകൃതഭൂരി പരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ഛ്രീവാചയോഗീശ്വരഗുരുപദയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ഛ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമന്തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീരംഗേശപദേ സമർപ്പിതഭരം ശ്രുത്യന്തരാമാനുജ ശ്രീയോഗീന്ദ്രഗുരുത്തമേന യമിന ശ്രുത്യന്തവിദ്യാത്മനഃ പ്രാപ്തശ്രുത്യവദം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസരാമാനുജാത് ശ്രീശ്രീവാസമുനീന്ദ്രദേശികമണിം ശ്രേയോനിധിം സംശ്രയേ ശ്രീമാന് വെങ്കടരാധാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ശരദുദാശയേ സാധുജാത സത് സരസിജോദര ശ്രീമുഷാദൃശാ സുരതനാഥതേ ശുൽകദാസികാ വരദ നിഘ്നതോ നേഹ കിം വദഹ கோபிகா கீதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்துல பாகவதம்ன்றது ஒரு உயர்ந்த சாத்வீகமான புராணம். அந்த புராணத்துல பற்பல எம்பெருமானுடைய குணங்களை ஸ்துதி பண்ற ரூபமான பல ஸ்துதிகள் இருக்கு. ஸ்துதினா எம்பெருமானுடைய ரூபத்தை பத்தியோ, ரூபம்னா எப்படி பெருமாள் எழுந்தருளி இருக்கான்றத பத்தியோ, அவனுடைய கல்யாண குணங்களை பத்தியோ, கல்யாண குணங்கள்னா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அந்த குணங்களை பத்தியோ, அல்லது அவன் பண்ற அனுகிரகம், இவர்களுக்கு அவன் பண்ற அனுகிரகத்தை பத்தியோ, அதாவது இவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அதாவது என் இடரை களையாயேன்னு ஆழ்வார் சொல்லும் பொழுது அந்த இடரை களைந்து எம்பெருமான் ரட்சித்த பிரகாரம், பல இட பல இடங்கள்ல இடரை களைஞ்சு ரட்சிக்கிறான். இல்லையோ, கஜேந்திரனுக்கு ஒரு இடர் வந்தது, அந்த கஜேந்திரனுக்கு அந்த கஷ்டம் வரும்பொழுது அங்க வந்து எம்பெருமான் ரட்சித்தான். அப்ப இந்த மாதிரி பற்பல எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண சேஷ்டித்தங்கள், இதாவது இவன் பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்து அதிசயித்தவர்கள் நிறைய பேர் ஸ்துதி பண்றா. ஸ்ரீமத் பாகவதத்துல கோபிகைகள் ஏன் ஸ்துதி பண்றா அப்படின்னா, கோபிகைகள் ஸ்துதி பண்றதுக்கு, அதாவது அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எதற்காக ஸ்துதி பண்றா அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எம்பெருமானுடைய அனுபவம், பகவத் அனுபவம் வந்து ஏற்பட்டு அதனால கொஞ்சம் கர்வம் மிகுதியாகி இவர்கள் கர்வப்படுறான்னு உடனே பெருமாள் மறைஞ்சு போயிட்டார். அதாவது திடீர்னு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணா நமக்கு என்ன கோபம் வருமோ அந்த மாதிரி. இது ரொம்ப உதாரணம், ரொம்ப கீழா இருந்தாலும் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கோம், அதுபோது அது திடீர்னு தடப்பட்டா நமக்கு எப்படி இருக்குமோ, அதுவும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பெருமாளுக்கு ஆராதனையே பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு அது மேல கோபம் வரும். அந்த விஷயம் தடப்பட்டதுன்னா அதுல கோபம் வரும். அதே நேரத்துல வருத்தம் வரும், கையாலாகாத்தனத்தினால வருத்தம். சரி, இப்ப சில நேரம் நாம வந்து சரி பண்ணிட்டா அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணலாம். இங்க அதுவும் இல்ல, பெருமாள் நடுவுல மறைஞ்சு போயிட்டார். அப்ப நடுவுல மறைஞ்சு போன பெருமாளை திருப்பி வர வைக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, திருப்பியும் அவனுடைய குணங்களையும், அந்த எம்பெருமானை பாடிப்பற பாடிப்பறன்னு ஆழ்வார் சாதிச்சாரு, அவன் குணங்களை பாடுதல் தான் ஒரே வழி. அதனால குண கீர்த்தனம் பண்றார்கள் கோபிகைகள், அந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானுடைய குணத்தை பாடுறா. அதுல ரெண்டாவது பாடல், நேத்தி முதல் பாடல் பார்த்தோம், இன்னைக்கு ரெண்டாவது பாடல்ல ஆரம்பமே ரொம்ப ஆச்சரியமா எம்பெருமானை பார்த்து பங்கய நீள் நயன தஞ்சனமே நீயனே அப்படின்றா. எம்பெருமானுடைய கண்களை வர்ணிக்கிறா, உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா, பங்கய நீள் நயனத்து, அதாவது தாமரை கண்கள், தாமரை கண்ணாவோ தனியேன் தனி ஆளாவோ அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறாரு இல்லையோ, அந்த தாமரை கண்கள் எவ்வளவு ஆச்சரியமானது. அதாவது திருப்பாணாழ்வார் சொல்லும் பொழுது, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனுடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அதாவது பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்கதி அரிய ஆதிப்பினான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்டா பெரியவாய கண்கள் அப்படின்றார். எம்பெருமானுடைய திருக்கண்கள் நன்றா அகன்ற திரு தாமரைய போல இருக்கான், அன்னைக்கு மலர்ந்த தாமரைய போல இருக்கான். இந்த ஆர்டிபிஷியல் மாதிரி இல்ல, ஆர்டிபிஷியல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். அதை பார்த்தா நமக்கு சில நேரம் ஆரம்பத்துல ஏதோ ஆகர்ஷிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒன்னும் இருக்காது. ஆர்டிபிஷியல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா வாசனை வராது. ஆனா இந்த தாமரை அப்படிப்பட்ட தாமரை இல்லையா, அழகா இன்னைக்கு மலர்ந்த கொல்லுன்னு மலர்ந்த அழகான தாமரையா. அந்த தாமரைய பார்த்தா நன்னா நீண்டு இருக்கும் அந்த தாமரை. அதாவது ஆழ்வார் சொல்லும் பொழுதே பாருங்க, நீண்ட பெரியவாய கண்கள், அந்த பெரியவாய கண்கள் நன்னா நீண்டு இருக்கான். அதாவது காளிதாசன்ற கவி சொல்லும் பொழுது சொல்லுவான், பெண்களுடைய கண்ணு வந்து எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கு அப்படின்னா, காது மட்டும் அவர்களுடைய கண் நீண்டு இருக்கு அப்படின்னுவான். அந்த போல பெருமாளுடைய திருக்கண்கள் அவ்வளவு அழகா, புண்டரீகாட்சன்னு பேரு. புண்டரீகம்னா தாமரை, தாமரைய ஒத்த திருக்கண்கள். ஏன் தாமரைய போன்ற திருக்கண்கள்னா, அழகாக குளிர்ந்த கட்டாட்சம் பண்றதா, தாமரைக்கு எப்படி குளிர்ச்சி உண்டோ அந்த மாதிரி குளிர்ந்து அருள் புரிபவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறா ஆரம்பிக்கும் பொழுதே. ஏன்னா இப்ப எங்க மேல திடீர்னு கட்டாட்சம் இல்லாம மறைஞ்சு போயிட்டியே, எங்களுக்கு ஒரு குளிர்ந்த கட்டாட்சம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே பெருமாளுக்கு வந்து அவனுடைய அழகான அந்த நயனம், அதாவது ரெண்டு திருக்கண்கள், அதை வச்சு ஆரம்பிக்கிறான். உபனிஷத்து கூட சொல்லும் பொழுது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்னு சொல்றது. அதாவது அந்த சூரியனினால் மலர்த்தப்பட்ட தாமரை போன்ற திருக்கண்களை படைச்சவன். தாமரை வந்து எப்ப மலரும் அப்படின்னா, சூரியன் எப்ப வரையறோ அப்பதான் மலரும். சூரியனால அழகாக மலர்த்தப்பட்ட தாமரைய போன்ற அன்னிக்கு பூத்த தாமரை, ஏதோ பத்து நாள் முன்னாடி பூத்தது அதெல்லாம் இல்ல, பிரிட்ஜில வச்சது அந்த கதையெல்லாம் இல்ல, அன்னிக்கு பூத்த தாமரைய போல அழகாக மலர்ந்த திருக்கண்களை படைத்த அந்த எம்பெருமான பார்த்து முதல்ல சொல்றா பங்கயா. அதுதான் அழுவா சொல்ற, பங்கயா நீள்நயன தஞ்சன மேனியனே, பங்கய நீள்நயனம், அந்த அப்படிப்பட்ட திருமேனிய படைத்தவனே. அதே போல தேவள் வந்து எதுக்காக வந்து இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு நடுவுல மறைஞ்சு போயிடுத்து, நாங்க எப்படிப்பட்டவா தெரியுமா, அசுல்க தாசிகா, சுல்கதாசிகா கூட இல்ல, ஏன்னா சுவாமி உங்ககிட்ட பணத்துக்காக வேலை செய்யறவாளா, பணத்துக்காக வேலை செய்யறவாளா இருந்தா அவர்களுக்கும் எஜமானாளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் வந்ததுன்னா கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. நாங்க அப்படியா, நாங்க உம்ம திருவடியில உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாமாட்சிவோம்னு உனக்கே கைங்கரியம் பண்ண இட்டு பிறந்தவர்கள். அதாவது லக்ஷ்மணர் வந்து ஹனுமார்கிட்ட சொல்ற, நீர் யாரு அப்படின்னு கேட்டவுடனே, எங்க அண்ணாவான அந்த ஸ்ரீராமனான அந்த சக்கரவர்த்தி திருமகன், அவர் ஒரு படியா என்ன நினைச்சுட்டு இருக்கார், அவர் ஒரு விதமா என்ன நினைச்சுட்டு இருக்கார், நான் ஒரு விதமா அவர் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னார். உடனே ஹனுமாருக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, என்னடா இது, இவர் ரெண்டு பேரும் உண்மையிலேயே பிரதர்ஸ் தானா, இல்ல இவர் ஏதாவது வேலைக்காரனா, இவர் யாரு, இன்னத்துக்கு வந்திருக்காரு கூட அப்படின்னு உடனே கேட்ட உடனே அதுக்கு சொல்றார், எம்பெருமான் என்ன வந்து அவருடைய தம்பி லக்ஷ்மணன்றதுனால கைங்கரியம் பண்றான்னு நினைச்சிட்டு இருப்பார், நான் அப்படி இல்ல. குணைர் தாஸ்யம், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சாதிக்கிறார் லக்ஷ்மண பெருமான். அதனால்தான் ராமன் காட்டுக்கு கிளம்பும்போது அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு, நான் எல்லாம் பண்றேன் சுவாமி தங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ் பாணியா, பெருமாளும் பிராட்டியும் பர்ணசாலையில உறங்கும் போதும் சரி, பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமா மந்தாக்கினி தீரத்தை சுத்தி பார்க்கும் பொழுதும் சரி, கூப்பிடு தூரத்துல இருந்துட்டு ஏகாந்த நேரத்துல, அதே நேரத்துல மத்த நேரத்துல ராத்திரி குளிர்ல நடுங்கினபடி கையில வந்து தனுஷ பிடிச்சிண்டு பெருமாள் அந்த கொடூர மிருகங்கள் தேர்ந்து அன்னைக்கு தேவள் தானே ரட்சிச்சது. இதுதான் இப்ப எங்க கேள்வி, அன்னைக்கு ரட்சிச்சீரே, அத சொல்லி காமிக்கிற மாதிரி சொல்றா, இன்னைக்கு எங்களை நடுவுல இவ்வளவு மிருகங்களுக்கு நடுவுல தேவள் விட்டுட்டு போனது சரியா இருக்கா? வரத நிக்னதோ நேஹ கிம் வதா, பகவான் வரதனாச்சே தேவள், அதாவது உம்மா அன்னைக்கு வந்து எப்படி அந்த லக்ஷ்மணர் ரட்சிச்சார், கொடிய மிருகங்கள்டேந்தெல்லாம் ரட்சிச்சார், தேவள் வரதனா இருந்து அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்தது, அதாவது அவர் அந்த ஏவல் தொழில அவர் செய்யட்டும்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணித்து, அப்படிப்பட்ட வரதனான தேவள், அதாவது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு அன்னைக்கு பேர் வாங்கிட்டாரு, அவருக்கு அந்த கைங்கரியத்தை கொடுத்தது தேவள் தான். அப்படி அன்னைக்கு கைங்கரியத்தை அவர் கேட்ட வேலையை அவருக்கு கொடுத்த அனுகிரகம் பண்ண எங்களுக்கு, நாங்க இன்னைக்கு உம்மா அனுபவத்தை கேட்டோம், கேட்டதும் கொடுத்து உடனே அதை நடுவுலயே நிறுத்திண்டது என்ன காரணத்தினால அப்படின்னு கேக்குற மாதிரி, இது வதம் போல உங்களுக்கு தெரியலையா, இது எங்களை வதைக்கிற போல தெரியலையா, இப்படி கொடிய மிருகங்கள் இருக்கிற இந்த பிராந்தியத்துல நடுவுல எங்களை விட்டுட்டு போறீரு, இது நியாயமா இருக்குமா அப்படின்னு கேக்குறான். ஆமா சுவாமி, யாரையாவது பொறுப்பா அழிச்சுட்டு போறோம், அழிஞ்சு போறவாள் நடு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டா என்ன ஆகும், இந்த பக்கமும் என்னன்னு தெரியாது, அந்த இப்ப அந்த நாள்ல போன் கூட இல்ல, கோபிகைகள்னால அதுவும் கிடையாது, ட்ரேஸ் ஓவர் பண்ணலான்னா நடுவுல எங்க இருக்கா, எந்த யமுனையோட எந்த பக்கத்துல இருக்கா, பெருமாள் எங்க ஐஷிண்டு போனார், எங்க அவர்களோட ராசம் ஆடினார், அவ எங்க இருந்தானே அவளுக்கு தெரியல, அவ இந்த லோகத்துல இருந்தாளானே அவளுக்கு தெரியல, அப்படி எம்பெருமான் வந்து அவர்களுக்கு வந்து, அதாவது இதுல சொல்லும் பொழுது பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது அழகா சாதிக்கிறார், எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனர் என்ற ரீதியில எல்லா காவலையும் பிரிச்சுண்டு வந்தவாவா, எல்லா காவலையும் மீறி அண்ணா தடுத்து, தம்பி தடுத்து, அப்பா அம்மா தடுத்து, யார் தடுக்கலுக்கும் அவ கேட்கவே இல்ல, பெருமாள் பகவத் அனுபவம் காத்துட்டு இருக்குன்னு வந்தவா, அவர்களுக்கு பகவத் அனுபவத்துல இப்படி ஒரு நடுவுல ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டது. உடனே அவ பெருமாளை பார்த்து சொல்றா, இப்படி உன்னை நம்பிதானே சுவாமி வந்தோம், தேவளுக்கு வரதன்னு திருநாமம் இல்லையா, வரதன்னா கேக்கறதெல்லாம் குடுக்கறவன்னு பேரு, இப்ப நாங்க பகவத் அனுபவத்தை தானே வரமா கேட்டோம், ஏதோ கொஞ்சம் கர்வம் வந்துடுத்து, கர்வம் வந்தா கொஞ்சம் சிக்ஷிச்சிருமே, அதாவது எங்களை கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் அந்த கர்வத்தை அடக்கலாமே தவிர, இந்த மாதிரி ஒரேடியா விட்டு பிரிஞ்சு போனா நாங்க தாங்குவோமோ அப்படின்னு சொல்லி, நாங்க ஒன்னும் மத்தவாளை போல உமக்கு வந்து என்ன பணத்தினால வந்து வேலை செய்யறோமா, தனத்தை வாங்கிட்டு வேலை செய்யறவாளா, அசுல்க தாசிகா, எந்த விதமான கைமுதலும் இல்லாமல், அதாவது எங்களுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது எங்களுடைய ஸ்வரூபம், எங்களுக்கு பண்ண வேண்டிய காரியம், அதை நாங்க உம்ம திருவடியில பண்ணும் பொழுது எங்களுக்கு இப்படி வந்து ஒரு நடுவுல இடையூறை ஏற்படுத்திட்டீரே அப்படின்னு சொல்லி, இனி ஒரு க்ஷணம் கூட உம்ம விட்டு இருக்க மாட்டோம், இப்படி தேவள் பண்றது சரியில்லை, இனி ஒரு க்ஷணம் கூட உம்ம விட்டு நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி, எப்படி வந்து அந்த அன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு மல்யுத்த வீரன் இருந்தானா, ராமானுஷர் காலத்துல அந்த மல்யுத்த வீரன் வந்து அவனுடைய மனைவிக்கு சேவகம் பண்ணியிருந்தானான். உடனே ராமானுஜருக்கு இது தனியாப்பட்டது, ஏன் மனைவிக்கு இப்படி எல்லாரும் பார்க்க சேவகம் பண்றா, மனைவிக்கு சேவகம் பண்றது சரியா தப்பான்றது விஷயம் இல்ல, அவளுக்கு அவ்வளவு கண்ணும் கருத்துமா, இப்படி இப்படி எல்லாம் பாத்துக்கிறானே, கொடை பிடிக்கிறான், இது பண்றான், இது பண்றான், என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னு அவனை கூட்டு ராமானுஷர் வந்து பாஷ்யக்காரரானவர் கேட்டாராம், ஏன் வந்து உனக்கு அவன் மேல அவ்வளவு ஒரு வியாமோகம் அப்படின்னு ஒண்ணு, இவளுக்கு இருக்கிறா போல வேற யாருக்காவது கண்ணு உண்டா, இவ்வளவு அழகான கண்ணழக படைத்தவளை நாம ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு அவன் சொன்னானா. உடனே ராமானுஷருக்கு எங்க ஆழ்வார் என்னடானா, நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொல்லிருக்கார், இவன் அந்த கண்ணை பார்த்ததே இல்ல போல இருக்கு, எம்பெருமான் புண்டரீகாட்சன் உள்ள சயனம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்ரீரங்க சாயி ரங்கநாச்சியாரோடு எழுதிருக்கான், ரங்கநாதனுடைய பார்வை என்ன, ரங்கநாயகி தாயாருடைய பார்வை என்ன, அந்த குளிர்ந்த கட்டாட்சத்தினால இந்த உலகங்கள் எல்லாம் ஜீவிச்சிருக்குன்னு, ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதா தசேஷ ஜெகதாம் சர்கோப சர்க்கஸ்திதீஹி ஸ்வர்க்கம் துர்கதி மாபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹின்னு, தாயாருடைய கண்ணழகன்ன, பெருமாளுடைய கண்ணழகன்ன, இதெல்லாம் தெரியாத ஒரு சாமானிய தன்னுடைய மனைவியோட கண்ணழகு பெருசுன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கானே, இவன் பெருமாள்கிட்ட இந்த அளவு கைங்கரியம் பண்ணவே இல்லையே, இந்த ஒரு பிறவியில இவன் மனைவி இவன் கணவன் அவ்வளவுதான், அதுக்கே இவனுக்கு இவ்வளவு இருக்கே, எல்லா பிறவியிலையும் அதான் ஆண்டாள் சாய்க்கிறா போல, ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோம், ஏழேழு பிறவிக்கும் உன்னோட இருக்கிற சம்பந்தத்தை எங்களால அழிச்சிக்க முடியாது. அதாவது அழகா சொல்லுவா உபன்யாசகாலெல்லாம் சொல்லும் பொழுது, அதாவது பெருமாளும் ஜீவனும் உட்கார்ந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாளாம், இனிமே உனக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. நீயும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தா, அவனும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள உறவை எந்த கோர்ட்டினாலையும் கேன்சல் பண்ண முடியாது, எந்த வேதத்தினாலையும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து நித்தியமா இருக்கிற உறவு. அந்த உறவை இவனுக்கு காண்பித்து கொடுக்கணும்னு நினைச்சார் ராமானுஷர். நேரா பெருமாள் சன்னதிக்கு அழிச்சுட்டு போனார். இன்னைக்கும் ஆழ்வார் சொன்னா போல, குலசேகர் ஆழ்வார் சொன்னாரே, மனத்தூணே பற்றி நின்றுன்ற ரீதியில மனத்தூண் பக்கத்துல நிக்க வச்சு பெருமாளுக்கு ஒரு கல்பூர ஹாரத்தி பண்ண சொன்னார். அதே மாதிரி பண்ண உடனே அவன் அந்த நீண்டவ பெரியவாய கண்களை பார்த்து அன்னியிலேருந்து பெருமாளுக்கே தாசனானான். பெருமாளுக்கே தாசனானான்னா என்ன அர்த்தம்? லௌகிகாலுக்கு தாசத்துவம் பண்றதை விட இந்த எம்பெருமான், இந்த கண்ணழகர், குடலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார்னு ஆண்டாள் வந்து உருகி உருகி சாதிச்சாலே அது எந்த எம்பெருமான்னா, இதோ இந்த எம்பெருமான் தான். ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கசாயியா எழுந்திருக்கானே, இந்த ரங்க விமானத்துக்கு கீழே, பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே எழுந்தருளிருக்கானே, இவனுடைய கண்ணழகு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அததான் இங்க கோபிகைகள் அனுபவிச்சா எம்பெருமானுடைய கண்ணழகுன்றது வந்து ஒருத்தருக்கும் வராது அப்படின்னு. வேதத்துல சொல்லும் பொழுது கூட எப்படிப்பட்ட கண்ணழகுன்னு சொல்லும் பொழுது அழகா வந்து இது சொல்லுவா. அதாவது இப்ப இந்த பிரமாணம் சொன்னோ இல்லையோ வேதத்துல, அதாவது பரபிரம்ம லட்சணம், அதாவது யார் பரமாத்மா, யார் உயர்ந்த தெய்வம்னு சொல்லும் பொழுது அந்த உயர்ந்த தெய்வத்தினுடைய கண்கள் தாமரை கண்கள்ன்றது சொல்லப்பட்டது. அதாவது கம்பீராம்ப சமுத்பூத சுமிஷ்டனால ரவிக்க ரவிக்க விகசித்தன்ற ரீதியில அழகான பருத்த தண்டு, நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெம், அப்படி இருக்கக்கூடிய நல்ல நீர், அதாவது நல்ல தெளிவான தீர்த்தத்துல நன்னா அழகா கொல்லுன்னு அன்னைக்கு பூத்த தாமரை எவ்வளவு அழகா இருக்குமோ, சூரியனால மலர்த்தப்பட்ட, சூரியனால அழகா பூக்கப்பட்ட அந்த தாமரை எவ்வளவு அழகா இருக்குமோ, அதை விட பன்மடங்கு அழகா அழக கொண்டவன் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறைவனைன்ற ரீதியில இப்ப ஒன்னும் மாயம் செய்யல் என்னையேன்னு ஆழ்வார் சாதிச்ச. ஒரு மாயமும் பண்ண வேண்டாம் சுவாமி தேவள், எங்களை இப்படி நடுவழியில விட வேண்டாம், இந்த இப்படி ஒரு காடான இடத்துல இப்படி இந்த விலங்குகள்லாம் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எங்களை தனியா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இன்னும் அரக்ஷணம் கூட உம்ம பிரிஞ்சு இருக்க மாட்டோம், உம்ம கட்டாட்சம் அந்த மாதிரி ஒரு தாமரை கண்கள்னால எங்களை கட்டாட்சிக்கலனா நாங்க வந்து இங்க இப்படி ஒரு இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது, உம்மனுடைய அனுபவம் இல்லைன்னா உயிரே தெரியாது அப்படின்னு ஆண்டாள் சொன்னா இல்லையா. வேளால் துண்ணம் பெய்தாற்போல் வேண்டிச் செல்லாம் பேசாதே, கோலாய் நிறை கோலால் நிறைமை ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி மேலாப்பின் கீழ் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய வாட்டம் தனிய வீசிறேன்னு ஒவ்வொன்னா எம்பெருமானுடைய அந்த திருவடி துகளையாவது, அதாவது எம்பெருமான் திருவடிப்பட்ட அந்த மண்ணையாவது எடுத்து என் மேல வீசுங்கோ அப்படின்னு சொன்னாலே, அப்படியாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டாமா, எங்களுக்கு இப்படி நடுவுல இன்பத்தை கொடுக்கும் பொழுதே நடுவுல இந்த இன்பத்துக்கு ஒரு தடை வந்தா மாதிரி தேவள் விலகினதை எங்களால ஒத்துக்கவே முடியலன்னு சொல்லி எம்பெருமான், அதாவது அவன் அடையறதுக்கு வேற ஒரு வழி வேற கிடையாது, இது ஒரு பெரிய கஷ்டம். என்னன்னா வேற யார்கிட்டயாவது ரெக்கமெண்டேஷனுக்கு போய் அவகிட்ட சொல்லி போட வாசுரத்துல சொன்னான், தாயார் இருக்கக்கூடிய நாங்க தவிக்கலாமோன்னு கேட்டா, வேற யாரையும் சொல்லி மிரட்ட முடியாது, பெருமாளை மிரட்டியெல்லாம் சம்மதிக்க வைக்க முடியாது. ஞானியோட பக்திக்கு இறங்கினவனே தவிர யாருனுடைய அந்த யாராவது பெருமாளை பயம் காட்டி காரியம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இறங்கவே மாட்டான் பெருமாள். அதனால அவனை பயமுறுத்தி காரியம் பண்ண முடியாதுன்றதுனால எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவன் திருவடிகள்லயே, அதாவது பெருமாளை அடையறதுக்கு என்ன வழினா பெருமாள் தான் சேத்து, அதாவது பெருமாளை அடையறதுக்கு அவனே தான் வழி. அதனால்தான் உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகான்னு தேசியன் சாதிச்சார். பெருமாளே உபாயம், பெருமாளே உபேயம், அதாவது அவனை அடையறதுக்கு அவனே வழியா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒரு நல்ல சரணாகத்தின்ற ஒரு மார்க்கத்துல இவர்களையெல்லாம் மூட்டி அவன் திருவடிகள்ல அவன் அடைய வைக்க போறான். பின்னாடி அவளே சரணாகத்தியும் பண்ண போறான். இந்த கோபிகைகள்லாம் சாமான்யமா இருக்க போறது இல்ல, சாமான்யமா விடுவாளன்னு பெருமாளை அழகா வந்து சரணாகதி பண்ண போறா அதே நேரத்துல எங்களை உபேட்ச பண்ணிட்டான்னா, அதாவது நீங்களாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அனுபவிக்க அப்படின்னு பெருமாள் எங்களை சொல்லக்கூடாதுன்றா. ஏன்னா உமக்கே நாங்கள் இட்டு பிறந்தவர்கள், இதுக்காகவே பிறந்தவர்கள், எங்களெல்லாம் உபேட்சையெல்லாம் பண்ண முடியாது, எங்களுக்கு வேண்டான்னு இந்த கைங்கரியத்தை நீ சொல்ல முடியாது, அதனால எங்களுக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்தே தீரணும்னு சொல்லி அவன் திருவடிகள்ல பிரார்த்திச்சு அவன் அருளாலே அந்த அனுகிரகத்தை பெறப்போறா. அத அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் ஆச்சரியமா அனுபவிப்போம்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.